श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्षिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्व्रत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजम् विश्वामित्रकुलोद्भूतम् वरदार्यमहम् भजे वडिवळहार्न्द வண்டுள்வள்ளல்மென்மலரடிமேல் அடியவரோதவந்தாதி இருபதுமாய்ந்துரைத்தேன் திடமுடனீதைத்தினந்தோறு மாதரித்தோது முன்பர் முடியிடனேற்படும் தூப்புலம்மான் பதமாமலரே. சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர அங்கமாக 20 நாட்களாக பிள்ளைந்தாதியின் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை வித்வான்களைக் கொண்டு எல்லோரும் அறியும்படியாக உபன்யசிக்கச் செய்துள்ளனர். அந்த விதத்திலே அடியனுக்கும் இன்றைய தினம் கடைசி பாசுரமான வடிவழகார்ந்த என்று தொடங்கும் பாசுரத்தின் அர்த்தத்தை உங்களோடு சேர்ந்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் கிடைத்துள்ளது. சுவாமி தேசிகனின் பெருமகளை பேசும் இப்பிரபந்தம் பிள்ளையந்தாதி என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரபந்தத்தினுடைய இறுதி பாசுரம் இந்த பாசுரத்துடன் இந்த பிரபந்தத்தை நயனாராச்சாரியார் சுவாமி தலை கட்டுகிறார். இதற்கு முன் பாசுரம் தொண்டருகக்கும் துணையடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி என்பதாக சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவித்த ஒரு பாசுரம். எம்பெருமான் கண்ணனை சொல்லும் பொழுது வதனம் மதுரம் மதரம் மதுரம் என்றெல்லாம் சொல்லி மதுராதிபதே அகிலம் மதுரம் என்பதாக மதுராஷ்டகத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த கண்ணனுடைய திருமேனியில ஒவ்வொன்றுமே மதுரமானது. அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலம் இனிதானது. திருவதரங்கள், அவருடைய புன்சிரிப்பு, அவருடைய கீதம் எல்லாமே மதுரமானது என்பதாக ஒரு அனுபவம். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் விஷயத்திலையும் அடியார்களுக்கு சுவாமியினுடைய ஒரு திருவடி தாமரைகள், சுவாமியினுடைய திருமுக மண்டலம், அவர் சாத்தின்றிருக்கிற பூண யஜ்ஞோபவீதம், அவர் சமர்ப்பிச்சென்றிருக்கிறதாக அவரிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற திருமண், அவருடைய புன் சிரிப்பு எல்லாமே பரமபோக்கியமாக இருந்திருக்குன்னு இதற்கு முன் பாசுரத்தில் சுவாமி நயனாராச்சாரியர் அருளி செய்தார். இப்பொழுது மதுராதிபதே அகிலம் மதுரம் என்கிற முறையில் சுவாமியினுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் பிரத்யங்கம் என்ன, அவருடைய குணச்சேஷ்டித்தங்கள் எல்லாமே மதுரமாக இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற. அழகில் இரண்டு விதமாக சொல்வது வழக்கம். சௌந்தரியம் லாவண்யம் என்பதாக. சௌந்தரியம் என்பது ஒவ்வொரு அங்கத்தை, கண்ணழகு, காதழகு, மூக்கழகு, முகத்தினுடைய அழகு, ஆதரத்தினுடைய அழகு. அந்த ராவணுக்கு சொல்லச்சு நீண்ட கைகளாக எழுந்துள்ள இருக்கிறதுனால அந்த தோல் அழகு, கைகள் அழகு, இப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்றது இருக்க அந்த சௌந்தரியம் என்பதாக சொல்றது. சமுதாய சோபை என்பதாக சொல்வது ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அது தேவநாசனம் மங்களாசாசனம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பிரத்யங்க சூக்ம சுஷுமா சுபகம் வபுஸ்தே என்பதாக சாதிக்கிறார். அதே மாதிரி சௌந்தர்யம்னு சொல்லச்சே, சௌந்தர்யாமிருத்தமாக இருந்திருக்கார், அதுவே ஒரு பெரிய பிரவாகமாக போறதுன்னு ஆழ்வான் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்குன்னாக்க, வடிவுன்றதுனால ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அழகு. அந்த சௌந்தர்யத்தை லாவண்யத்தை சொல்லி சொல்றார். லாவண்யம்ன்றது இருக்க ஒட்டுமொத்தமான அழகு, சமுதாய சோபைய சொல்றது. அந்த லாவண்யத்தை தான் இங்க வடிவழகார்ந்த என்பதாக சொல்ற. இது அற்புதமான ஒரு விஷயம். இதுல ஒண்ணு பார்க்கணும், சுவாமியினுடைய விபவ தசையில அவர் அவதாரம் பண்ணி இருக்கச்சேயே சுவாமி குமாரரும் அவதரித்தனால சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை விபவ தசையில அப்படியே சேவிச்சிருக்கார். அதோட மாத்திரமில்ல, அச்சாமூர்த்தியாகவும் சேவிச்சிருக்கார். சுவாமி காலத்திலேயே சிற்பிக்காக தன்னுடைய மூர்த்திய தானே படைத்தவர் சுவாமி. ஆகையல்ல அதோட அச்சாமூர்த்தியாக படைத்ததோடு மாத்திரமில்லாமல், அச்ச விக்கிரக ரூபமாக படைத்ததோடு மாத்திரமில்லாமல் அதுலேயும் அனுப்பிரவேசம் பண்ணி அப்படியே சேவை சாச்சின்றிருக்க. இப்ப இந்த வடி வழகுன்றது சுவாமியினுடைய விபவத்தில் இருந்திருக்கிற திவ்ய திருமேனியும் அர்ச்சாமூர்த்தியாக அவர் பிரதிஷ்ட பண்ண பெருமாள் சுவாமியே பிரதிஷ்ட பண்ண விக்கிரகமாக இருந்தாலும், சுவாமி குமார வரதாச்சார சுவாமி தூப்பல் முதலிய பல திவ்ய தேசங்கள்ல சுவாமியினுடைய அர்ச்சா திருமேனிய பிரதிஷ்ட பண்ணிருக்கார். இப்படி எங்கெங்கெல்லாம் பிரதிஷ்ட பண்ணிருக்காரோ அந்த அர்ச்சாமூர்த்தியினுடைய அழகிலையும் ஈடுபட்டு வடிவழகார்ந்த என்பதாக சொல்றார். அந்த சமுதாய சோபா அற்புதமான திருமேனி என்பதாக. ஒரு பொம்மைக்கு சுவாமின்னு பேர் வச்சுட்டு பிரதிஷ்ட பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு பிரகாசம் வந்துடும். அது சுவாமின்னு சுவாமி தேசிகன்னு சொல்லிட்டா போறோம், எப்பேற்பட்ட ஒரு பிரதிமைக்கும் விக்கிரகத்துக்கும் அற்புதமான பிரகாசம் வந்துடும். அது எல்லாத்தையும் மனசுல நினைச்சிட்டுதான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார், குமார நயனாராச்சார சுவாமி சாதிக்கிறார். வடிவழகார்ந்த என்பதாக, இப்படி வடிவழகாக ஆர்ந்ததாக, ஆர்ந்ததுன்னா பரிபூர்ணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுல வந்து ரூபமா ரூபமேபா சைதன்மஹிமானம் வியாச்சஷ்டே, அந்த ஒரு வடிவு அந்த தோற்றமே தான் இவருடைய மகிமைய வெளிப்படுத்துகின்றதுன்னு வேதமே சொல்றது. ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும், ராமரும் லக்ஷ்மணரும் பம்பா சரஸ்ல சரசு கரையில போயின்னு இருக்கா. அப்போ ரிஷிமுக பர்வதத்திலிருந்து சுக்ரீவன் ஹனுமார் முதலிய நால்வரும் பார்க்கின்றனர். அதுல சுக்ரீவனுக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம், வாலி அனுப்பித்தவர்களோ என்னமோ என்பதாக இவர்களிடத்துல ஒரு சந்தேகம். அதனால இப்ப என்ன பண்றதுன்னு மறுபடியும் பயந்துட்டு இருக்கா. அப்ப சிறியத்தருடைய ஹனுமார் சொல்ற, நான் நேர போய் பார்த்துட்டு பேசிட்டு சொல்றேன், இவளை பார்த்தா ஒரு நமக்கு ஒரு தீங்கு விளைவிப்பதற்காக வருபவர்கள் போல தோன்றல, நான் அவளோட பேசிட்டு நான் சொல்றேன் என்று சொல்ற. அங்க போகச்சே வானர ரூபத்தை எடுக்காமல் ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு போறேன். பிக்ஷுன்றது சன்னியாசி ரூபம் வச்சுப்போமே, இதுல கோவிந்தராஜ் வீட்டில் அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த சன்னியாசி ரூபம் எடுத்துட்டு போகச்சே எதிர பாக்குற அந்த ராமரிடத்துல வந்த உடனே, கிட்ட வந்த உடனே விழுந்து சேவிச்சிருக்காரு. இது சாதாரணமா சன்னியாசிகளா இருக்கிறவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாள் சேவிக்க மாட்டா. என்ன, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவா தான் சன்னியாசிகளை சேவிப்பான். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளும் சில சமயத்துல, இப்ப சுவாமி தேசிகன் இடத்துல பிரம்மதந்திர பிரகால சுவாமி சன்னியாசாசிரமத்துல சிஷ்யனாக ஆசிரியிச்சாக்க, சிஷ்யாளா இருந்திருக்கிறவா ஆச்சாரியனை சேவிக்கிறது, ஆச்சாரியன்ற முறையில சேவிக்கிறதுன்றது வழக்கம் இருக்கு. இப்போ ஹனுமார் ஏன் சேவிச்சார், ஒரு வேஷம் போட்டவனா வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுமோ இல்லையோ அவர் ஏன் சேவித்தேர்னு கேட்டவனா, ரூபமேவா சேதன் மகிமானம் வியாசஷ்டே, அந்த அந்த வடிவு அழகு இருக்க இவர் சாதாரண மனுஷர் இல்ல, சாட்சாத் எம்பெருமான் தான், சாட்சாத் சீமன் நாராயணன் தான் இங்க மனுஷ ரூபத்துல எழுந்தருள் இருக்கன்றது தெரிஞ்சிடுச்சு. ஆகையால பெருமாளை சேவிக்கிறதுன்றது எல்லாரும் சன்னியாசி கிரகத்தால் எல்லாரும் பண்ற காரியம், அந்த காரியத்தை தான் அவர் பண்ணார்னு அங்க வியாக்கியானம் எல்லாம் பண்ணிருக்கார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருமேனியினுடைய அழகு அற்புதமானது, சுவாமியினுடைய பெருமைகள் மொத்தத்தையும் பறைசாற்றக்கூடியதாக இருந்திருக்கிறது. அது அந்த விபவத்துல எழுந்தருள் இருந்த திருமேனி மாத்திரமில்ல, அச்சையில எழுந்தருள் இருக்கிற திருமேனியும் அப்படிப்பட்டது. சுவாமியே ஸ்வயம் நிர்மாணம் பண்ண திருமேனியாக இருந்தாலும், குமாரவரதாச்சாரியராலே பிரதிஷ்ட செய்ய பண்ணப்பட்ட அத வந்து அர்ச்சா மூர்த்தியாக இருந்தாலும் சரி, அந்த சுவாமி தேசிகன்னு பேரை சொல்லி அந்த ஒரு பிரதிஷ்ட ஆயிடுத்துனாக்க அந்த விக்கிரகத்துக்கு அழகுன்றது பூர்த்தி ஏற்படுமா. வடிவழகார்ந்த வன் தூப்புல் வள்ளல் மென்மலரடிமேல், வள்ளல் தூப்புல் வள்ளல் வன் தூப்புல் வள்ளல் என்று சொல்ல வேண்டும். வள்ளல் மென்மலர் அடிமேல், வள்ளல் சுவாமி தேசிகன் உதார உதாரா சர்வையை வைத்தே ஜானி துவாத்மைவமே மத்தம்னு எம்பெருமானே சொல்ற மாதிரி அவர் பரமோதாரராக எழுந்தருள் இருக்க, அவர் கணக்கு காண்பிச்சு கொடுக்கலன்னாக்க நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் மோட்சம்ன்றத பத்தியே சிந்திக்கவே முடியாத ஒரு நிலை. அந்த பிரபத்தி மார்க்கத்தை முழுசா காண்பிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். அத கிரந்த ரூபமாகவும் பண்ணினவர், பின்புள்ளாரும் அறியும்படியாக பண்ணவர் சுவாமி தேசிகன். ஆகையால அவர் வள்ளல். இல்ல திவ்யமங்கள விக்கிரகத்தையே எடுத்துட்டாக்க அந்த சுபாஸ்ரயம் சுவாமி விபவ காலத்துல எழுந்தருள் இருக்கச்சே அந்த திருமேனியை சேவிக்கிறவாள் சேவிக்கிற பாக்கியம் யார் யாருக்கு கிடைச்சதோ அவளுக்கெல்லாம் ராமாவதாரத்துல ராமனை சேவிச்சவாள்லாம் மோட்சத்தை அடைஞ்ச மாதிரி அவ மொத்த பேருக்கும் அந்த மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யன்றது கிடைச்சிருக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. சுவாமிக்கு பிற்பட்ட காலத்திலையும் கூட நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே சுவாமியே அர்ச்சாமூர்த்தியாக திவ்யமங்கள விக்கிரக ரூபமாக அதுல அனுப்பிரவேசம் பண்ணி பின்புள்ளாருக்கும் சேவை சாதிக்கும்படியாக எழுந்தருள் இருக்க திருவேந்திபுரத்துல. அதே மாதிரி சுவாமியினுடைய குமாரராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்ச்சாமூர்த்தி தூப்புல்ல வெண்ணாற்றங்கரையில இப்படி இந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல இப்படி மகான்களாலே பிரதிஷ்டை செய்யப்பண்ணப்பட்ட இந்த சுவாமியினுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க, இந்த திவ்யமங்கள விக்கிரகமும் பின்புள்ளாருக்கும் அந்த விக்கிரகத்துல சுவாமி எழுந்தருள் இருந்து அனுகிரகம் பண்றவராக இருக்கிறபடினால அவர் வள்ளல் என்று சொல்லப்படுகிறார். அவர் தூப்புல் வள்ளல் என்று சொல்லுகின்றோம். தூப்புல் வள்ளல்னு சொல்லச்சே அன்னமிந்திரன் கரிஷ்யாமின்னு சுவாமி தேசிகனே சங்கல்ப சூரியோதயத்துல சொல்றார் விஸ்வாமித்ர கோத்திரத்தினுடைய பிரபாவத்தை. அப்படிப்பட்ட விஸ்வாமித்ர கோத்திரத்துக்கு அதுல அவதாரம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். ஆகையால தூப்புல் வள்ளல் என்று சொல்றோம். வன் தூப்புல் வள்ளல் என்று சொல்லுவதனால அந்த கோத்திரத்துக்கு சுவாமியினுடைய அவதாரத்தினால பெருமை ஏற்பட்டது. அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வன் தூப்புல் வள்ளல் மென்மலரடிமேல், இந்த பிள்ளையந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம் இதுல விஷயம் என்ன? முழுக்க முழுக்க இந்த 20 பாசுரங்கள்லயும் விஷயம் என்ன என்று கேட்டா சுவாமி தேசிகனுடைய திருவடிகளினுடைய பெருமையை சொல்றதுதான். அதுதான் மென்மலர் அடிமேல் என்பதாக சொல்ற விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களேன்னு சுவாமி தேசிகன் சாதித்திருக்கார். ரங்கநாதனுடைய திருவடி எப்ப ஏற்பட்டது என்றால் மலர்மகள் கைவருட மலர்போதி மலர்போதி சிவந்தன, அதி சுக்குமாரமான பெரிய பிராட்டியினுடைய கை பட்டவுடனே அந்த பெருமாள் திருவடி எல்லாம் செவந்து போயிட்டான். அப்ப பெருமாளுடைய திருவடி எவ்வளவு சுக்குமாரமா இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ. அந்த மாதிரி இவர் யாரு, வெங்கடேச அவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத்ன்னு திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே ஆச்சே சுவாமி தேசிகன். ஆகையால அவருடைய அடிமேல் என்று சொல்லும் பொழுது மென்மலர் அடிமேல் அவருடைய திருவடிகள் மேல சொல்லப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தம்னு அர்த்தம். இது எதுக்காக பண்ண, இதுல இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்ன, இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜனம் யாருக்கெல்லாம் இது உபயோகப்படும் என்பதை சொல்லி சொல்லச்சே அதை தெரியப்படுத்துற. வண் தூப்புல் வள்ளல் வண் தூப்புல் வள்ளல் மென்மலர் அடிமேல் என்று சொல்லியிருக்கிறதுனால அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் விஷயமாக சுவாமி தேசிகனுடைய மேன்மையை தெரிவிப்பதற்காக ஏற்பட்ட இந்த பிரபந்தம் அடியவரோத பாகவதர்கள் அனுபவிப்பதற்காக ஏற்பட்ட கிரந்தம் இது. சுவாமியினுடைய பெருமைய சுவாமியினுடைய தாசர்கள் எல்லோரும் தெரிஞ்சுண்டு அதுக்காக அவ அந்த சுவாமியினுடைய கீர்த்திய நித்திய நித்தியம் சொல்லணும், அதை அனுபவிக்கணும், அந்த பெருமையை அனுபவிக்கிறதுக்காகவே ஒரு அமிர்தத்தை பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை கொடுத்த மாதிரி இங்க கொடுத்துருக்கு. அடியவரோத தொண்டர்க்கு அமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வாருக்கு ஒரு மானசீகமான ஒரு பிரத்யக்ஷம் ஏற்படுறது. பிரத்யக்ஷம் பெருமாளை சேவிக்கிறார், அவர் ரெண்டு கண்களாலையுமே சேவிக்கிறேன்னு வச்சுட்டதுனால கூட ஒன்னும் தப்பில்லை. ஏன்னா அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கச்சே, பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்க ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாய்க்கிறார். தான் சேவை சாய்ச்சதுனால மாத்திரம் சந்தோஷப்படல, மீதி பாகவதாலும் கூட தனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்களும் ஒரு பிரகாரமாக அனுபவிக்கணும்ன்றதுக்காக தொண்டர்க்கு அமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று நம்மாழ்வார் சாதிக்கின்றார். அதே மாதிரி சுவாமியினுடைய குமாரர் குமார வரதாச்சாரிய சுவாமி சுவாமி தேசிகனை அனுபவிச்சது போக தன்னுடைய அனுபவத்தை பின்புள்ளாரும் அனுபவிக்க வேணும், பகிர்ந்து கொள்ள வேணும் என்பதற்காக தான் அடியவரோத அந்தாதி இருபதுமாய்ந்துரைத்தேன். 20 பாசுரம் தான் இருக்கு, 20 பாசுரத்துல சுவாமியினுடைய வைபவம் மொத்தம் அடங்கி போயிடுச்சா என்று கேட்டேன். இல்ல, இதெல்லாம் இது அந்தாதி, இதனுடைய அந்தம்தான் ஆதியாக இருக்கு சுவாமியினுடைய வைபவத்துக்கு. ஆகையால இதுக்கு முடிவே கிடையாது, அப்படியே வந்துட்டே இருக்கும் அவ்வளவுதானே தவிர சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லை இதுல. அதே சமயத்துல 20 சொன்னதுக்கு என்னன்னா சுவாமியினுடைய வைபவத்தை ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லாமல் அதிவிஸ்தரமாகவும் சொல்லாமல் நம்ம மனசுல படியும்படியாக சாதிச்ச ஒரு விஷயம் இது. அந்த ஆதி இருபதும் ஆய்ந்துரைத்தேன், ஆச்சாரிய குணங்களை நிரூபணம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆச்சாரிய குணங்கள்ல எதெல்லாம் முக்கியமானதோ அது மீதி எல்லாம் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நித்யானுசந்தானம் செய்ய வேண்டியவைகளை எத்தனையோ முறை யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணி இப்படி 20 பாசுரங்களை நான் சொல்லியிருக்கேன்னு இங்க சாதிக்கிறார் குமார வரதாச்சாரியார். அடியவரோத அந்தாதி இருபதுமாய்ந்துரைத்தேன், திடமுடன் இதை தினம் தோறும் ஆதரித்தோது அன்பர். இப்ப பலஸ்ருதி சொல்லணும். இதுவரைக்கும் இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லி சொன்னார். இது வக்திரவைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் என்றெல்லாம் சொல்ற மாதிரி வக்தா சுவாமியினுடைய குமாரரே, சுவாமியினிடத்திலேயே சர்வார்த்த கிரகணம் பண்ணினவர். ஆகையால வக்திரவைலட்சண்யத்தை குறவே இல்லை. இதுல விஷய வைலட்சண்யம் விஷயம் என்ன, சுவாமி தேசிகனுடைய திருவடி விஷயமாக இருக்கிறபடினால இந்த விஷய வைலட்சண்யமும் இருந்துருக்கு. இது எம்பெருமான் விஷயம், ஆச்சாரிய விஷயம், ஆகையால இது விஷய வைலட்சண்யமும் இந்த இடத்துல இருக்கு. தூப்புல் வள்ளல் மென்மலரடி மேல் அடி வந்தார். இது யாருக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லச்சே, அடியவர் ஓத சுவாமி தேசிகனுடைய பக்தர்கள் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட ஒரு கிரந்தம். இப்படி சொன்ன பிற்பாடு இந்த கிரந்தத்தை இப்படி சுவாமியினுடைய அடியார்கள்லாம் நிச்சயமாக அனுசந்தானம் பண்ணினாள்னாக்க வரக்கூடிய பிரயோஜனத்தை சொல்லி சொல்றார். திடமுடனிதைத்தினந்தோறும் ஆதரித்தோது வந்தார் முடியிடனேர்படும் தூப்புலம்மான் பதமாமலரே. திடமுடன் இதை தினந்தோறும் ஆதரித்து ஓதும். திடம்னு சொல்லச்சே திருடம். சுவாமி தேசிகன் இடத்துல பரமபக்தியோட மகாவிஸ்வாசத்தோட யாரெல்லாம் இந்த பிள்ளையந்தாதி பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்றாளோ என்பதாக அர்த்தம். குரவாதிஹம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியா ஸ்யுஹ் யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராஹ குதோ முக்தி வார்த்தாஹி தாதிரிக் விதானாம். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சத்தத்தி ரத்னமாலிகையில சுவாமியினுடைய வைபவத்தை சொன்ன ஒரு ஸ்லோகம் இது. குரவ் வாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே, அப்புள்ளாருடைய சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனிடத்துல ஏ ஜனாக பக்திஹீனாக, அவரிடத்துல பக்தி இல்லாதவர்களாக யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் யதீந்திரா பிரியாசியு சிபாஷிகாரருக்கு பிடிக்காதவர்களாக அழுவா. அவளுக்கு பிரீத்தி பாத்திரம், சிபாஷிகாருடைய பிரீத்தி பாத்திரமாக ஆக மாட்டார்கள் அவள்லாம். யாரெல்லாம் பாஷ்யக்காரருக்கு பிடிக்காதோ விஷ்ணு காருண்ய தூராக, பெருமாளுடைய கருணை அவர்கள் மேல விழவே விழாது. விஷ்ணு காருண்ய தூராக, அப்ப பெருமாளுடைய கருணை இல்லாத போயிடுச்சுனாக்க அப்படிப்பட்டவாளு குதோ முக்தி வார்த்தா, மோக்ஷன்றது எங்க வரப்போறது, வரவே வராதுன்றதுதான் தாத்பரியம். அதாவது சுவாமி தேசிக்கன் இடத்துல யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவள் தான் மோட்சத்தை அடைவோம். சுவாமி தேசிக்கன் இடத்துல திருடமான விசுவாசத்தோட மகாவிஸ்வாசத்தோட யார் நிச்சயமாக இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் அர்த்தம். அழியனம் பையல் என்பதாக சொல்றது பெருமாள் நம்மள நம் பயல், நம்மை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கணும். அப்ப பெருமாள் நம்மள நம்மை சேர்ந்தவன் சொல்லிக்கணும்னாக்க அப்ப தேசிக பக்தாளாக இருந்திருக்கணும். தேசிகனிடத்துல பக்தி இல்லாத போயிடுத்து, தேசிகனிடத்துல ஒரு வெறுப்பு சம்பாதிச்சு வெறுப்பை கொட்டினாள்னாக்க அவ பாஷ்யக்காரருக்கு பிரீத்தி பாத்திரமாக மாட்டா. பாஷ்யக்காரருக்கு பிரீத்தி பாத்திரம் ஆகாத போயிட்டாள்னாக்க பெருமாளுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆக மாட்டா, அவளுக்கு மோட்சமே கிடைக்காது என்பதாக சொல்றார். எதிர்மறையில சொல்ற, நான் வந்து சொல்லச்சே யாரெல்லாம் பக்தி புரஸ்தரமாக இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்றாளோ ஆதரித்து அப்படின்னு சொல்ற. ஆதரம் எப்ப வரும்னா, இந்த கிரந்தத்துல இருக்கிற ஒரு விஷயம், கிரந்த வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் ரெண்டும் இருந்ததுனாக்க அந்த கிரந்தத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லணும்னு ஆசைப்படும். நமக்கு சொல்லக்கூடிய சில ஒரு பாட்டே இருந்தா கூட அந்த பாட்டுல சொல்ற விஷயமும் சொல்ற முறையும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துனாக்க எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டை நம்ம கேட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இதுல சொல்ற விஷயம் சுவாமியினுடைய பெருமை, சொல்ற முறையும் அத்தியுதமானது. இது அதனால இந்த கிரந்தத்துல ஒரு தானா ஒரு பிரீத்தி ஏற்படுறது. ஆதரித்து ஓதும், ஓதுன்றது அத்தியனம் பண்றது, ஒரே ஒரு முறை சொல்றது இல்ல, இத எப்ப பார்த்தாலும் இத்தையே சொல்லிட்டு இருக்கிறது. இதுவே போறோம், நமக்கு வேற ஒன்னும் வாணான்னு நினைக்கிறது. குரோர் நாம சதா ஜபயத்துன்னு அந்த ஆச்சாரியனுடைய திருநாமத்தை எப்ப பார்த்தாலும் ஜபிச்சுட்டு இருக்கணும்னு சாஸ்திரமே சொல்லிருக்கு. ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்ற இந்த பிரபந்தத்தை நாம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருந்தாக்க திடமுடனே தைத்து நந்தோறும் ஆதரித்தோதும் அந்த. அப்படிப்பட்ட பாக்யவான்களாக இருந்திருக்கிறவாளுக்கு முடியுடன் ஏற்படும் தூப்புலம்மான் பதமாமலரே. இந்த பிரபந்தத்துல விசேஷம் என்னன்னாக்க, யாரெல்லாம் இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்றாளோ, பக்தியோட சுவாமி தேசிகனுடைய மகா திருவடிகள்ல மகாவிஸ்வாசத்தோட அனுசந்தானம் பண்றாளோ, அவ தலையில எல்லாம் அவ முடியடை நேர்படும் தூப்புல் அம்மான் பதமாமலரே, சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் ஏற்படுமா, திருவடியே ஏற்படுமா. நம்மாழ்வார் திருமால ஸ்தோத்திரம் பண்ற திருவாய்மொழியில, இந்த ஸ்தோத்திரம் பண்ணினதெல்லாம் கேட்டு கேட்டு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சந்தோஷமான உடனே பெருமாள் நம்மாழ்வாரை பார்த்து சொல்றேரா, உமக்கு மோட்சம் கொடுக்குறேன், நீர் வந்துடுறேரா என்று கேட்கிற, சேவை குண்டத்துக்கு வரையறான்னு கேட்கிறேரான். அப்போ நம்மாழ்வார் சொல்றே, சேவை குண்டத்துக்கு வந்தாக்க அங்கே என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்று கேட்கிறேரா. அப்போ அவர் சொல்ற, பெருமாள் சொல்றே, அங்க போனா பசி கிடையாது, பிணி கிடையாது, மூப்பு கிடையாது, நாம சுவேச்சமா சஞ்சாரம் பண்ணலாம், எத்தனை உருவானா எடுத்துக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்ப அத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகா அதிகா அபிபாசகா, பசி தாகம் எதுவும் இல்லை, சௌக்கியமா இருக்கலாம், தலைமுடியெல்லாம் நிறைக்கவே நிறைக்காது, நித்திய யுவாவா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அப்படின்னா எனக்கு வாணா. அது எல்லாரும் இதுதான் வேணும் வேணும்னு ஆசைப்படுவா, இவர் வாணான்னு சொல்லிட்டேரு, ஏன் வாணா அப்படின்னு சொன்னேன், வீடு கொடுக்கறேன்னு சொன்னாக்க வாணான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சொல்லி சொன்னார், சாலோக்கிய மா வீடு கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றேன். மா வீடுன்றது என்னன்னா, சாயுஜ பரியந்தம் பெருமாளுக்கு என்னென்ன போகம் இருக்கோ அத்தனை போகத்தோடும் உனக்கு இருக்கலாம் நீ எங்க என்று அதை கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றேன். அதுவும் வாணா, என் மா வீடுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னா, நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்தே, உம்முடைய திருவடிகளை என் தலைமையில வைக்கணும், இதுதான் நான் உம்மிடத்துல பிரார்த்தனை பண்றதுன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். இந்த திவ்ய பிரபந்தத்தை, இந்த பிரபந்தத்தை பிள்ளையந்தாதிய சுவாமி தேசிகன் விஷயத்துல ஒரு பக்தியோட ஒருத்தர் அனுசந்தானம் பண்ணாள்னாக்க, இவ கேட்கவே வேணா, அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடி நம்ம தலையில தானா வந்துருமா, அந்த திருவடி சம்பந்தம் ஏற்படும். ஆளவந்தார் பாரிக்கிறார், கதா புனசங்கர தாங்க கல்பகத் தஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன் திரிவிக்ரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷன்னு சங்கரேக பத்மரேகையோட இருந்திருக்கிற பெருமானுடைய திருவடிகள் என்னுடைய சென்னிக்கு, என்னுடைய தலைக்கு எப்ப அணியாக போகிறது, எப்ப அலங்காரமாக போறது, இதுதான் நாம் ஆசைப்படுறது ஆசைப்படுறதுன்னு ஆளவந்தார் பாரிக்கிறார், நம்மாழ்வார் பாரிக்கிறார். அப்படிப்பட்ட பாரிப்பு முழுவதும் நமக்கு ஏற்பட்டு போயிடும். சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் வந்துடுத்துனாக்க, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டு போயிடுது, நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். இதுக்கு மேற்பட்ட க்ஷேமன்றது வேற ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட பெரிய க்ஷேமத்தை அளிக்க வல்லது இந்த திவ்ய பிரபந்தம் என்பதை அற்புதமாக சொல்லி தலை கட்டுகிறார் சுவாமியினுடைய குமார விரதாச்சாரியர் சுவாமி. இந்த 20 நாட்களாக ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் மகான்களுடைய ஒரு வாக்குனால விஸ்தாரமாக தெரிஞ்சுண்டு தேசிகரடியார்கள் எல்லோரும் இதை அனுபவித்தனர் என்றுதான் சொல்லணும். சுவாமியினுடைய மேன்மையை அனுபவித்தனர். அந்த முறையில் இன்றைய தினம் இந்த கடைசி பாசுரமாக இருந்திருக்கிற வடிவழகார்ந்த என்கிற பாசுரத்தை, அதனுடைய அர்த்தத்தையும் அனுபவித்து நாம் எல்லாரும் அந்த தூப்புல் குலமணியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். அவர் மூலமாக எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு நிச்சயம் நாம பாத்திரமாக போறோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நமக்கு தானா வரப்போறது, அந்த தேசிகனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு மறுபடியும் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். வடிவழகார்ந்த வண்டுகூப்பல்லல் மென்மலரடிமேல் அடியவரோத வந்தாதி இருபதுமாக இந்துரைத்தேன். திடமுடனி ஜெய்த்து நந்தோறும் ஆதரித்தோது வந்தார் முடியிடனேர்வடும் தூப்புலம்மான் பதமாமலரே. மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மகார்பினந்தாள் தூமலர் சுடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வயுகக்குமி ராமானுஜமுனி வண்ணபோத்தும் சீர்மயன் எங்கள் தூப்புல் பிள்ளை பாதமென் சென்னியதே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.